சத்நாம ஸ்ரீ வாஹிகுரு சாஹிப் ஜீ தனாசரி மஹல்லா பஹலா ஜீவா தேர நாய மன ஆனந்த ஜியோ சாச்சோ சாச்சனாவ் குண கோவிந்த ஜியோ ஜீவா தேர நாய மன ஆனந்த ஜியோ சாச்சோ சாச்சனாவ் குண கோவிந்த ஜியோ குரு ஜான அபார சிர்ஜனஹார ஜென சிர்ஜீதன் கோயீ பரவானா ஆயா ஹுக்ம பதாய ஃபேர ந சக கோயீ ஆபே கர் வேக சிர் சிர் லேக ஆபே சுரத புஜாயீ நானக சாஹிப் அகம அகோச்சர ஜீவா சச்சீ நாயீ தும் சர் அவர் ந கோய் ஆயா ஜாயசி ஜியோ ஹுக்மீ ஹோய் ந வேட் பரம சுகாயசி ஜியோ குர் பரம சுகாய அகாத்தக ஹாய் சச் மஹ சாச சமானா ஆப் உபாய ஆப் சமாய ஹுக்மீ ஹுக்ம பஷானா சச்சீ வடயாய் குர் தே பாய் தூ மன அந்த சகாயீ நானக சாஹிப் அவர் நா தூஜ நாம தேர வடயாயீ தூ சச்சா சிர்ஜனஹார அலாக்க சிரந்தியா ஜியோ ஏக சாஹிப் தோய் ராஹி வாத பதந்தியா ஜியோ தோய் ராஹ சலாய ஹுக்ம சவாய ஜன்ம முவா சம்சாரா நாம பினா நாஹி கோ பேலி பிஃலாதி சிர பாரா ஹுக்மீ ஆயா ஹுக்ம நா பூஜ ஹுக்ம சவாரணஹாரா நானக சாஹிப் ஷப்த சுஞாப சாச்சா சிர்ஜனஹாரா பகத சோஹர் ஷப்த சுஹாயா ஜியோ போல அமிரத பாண ரசன ரசாயா ஜியோ ரசன ரசாய நாம திசாய குர்க ஷப்த விகாணே பாரஸ பரசய பாரஸ ஹோய ஜா தீர மன பாணே அமரா பத பாயா ஆப கவாய விரலா ஜான விசாரீ நானக பகத் சோஹன் தர் சாச்ச साची की वपारी भूख प्यासु आथ क्यों डर जाए सा जियो सतगुर पूछो जाए नाम त्याए सा जियो सच नाम त्याई साच चवाई गुरमुख साच पछाणा दीना नाथ दयाल निरंजन आन दिन नाम बखाना करनी कार तुरहो फुरमाई आप मुआ मन मारी नानक नाम महारस मीठा तृष्णा नाम निवारी करनी कार तुरहो फुरमाई आप मुआ मन मारी नानक नाम महारस मीठा तृष्णा नाम निवारी वाहिगुरु जी का खालसा वाहिगुरु जी की फतेह। तनासरी महला पहला जीवा तेरा नाए मन आनंद है जियो साचो साचा नाओ गुण गोविंद है जियो।